আলহামদুলিল্লাহ ওয়াসসালাতু ওয়াসসালাম আলা রাসূলিল্লাহ ওয়া আলা আলিহি ওয়া আসহাবিহি আজমাইন, আম্মা বাদ। அன்புக்குரிய சகோதரர்களே, நேயர்களே, நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை போதித்ததனால் பல எதிரிகள் அவர்களுக்கு உருவானார்கள். ஆனால் அவர்கள் எந்த மக்களையும் பலாத்காரமாக பலவந்தமாக இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர்கள் பேசியதும் இல்லை, சொன்னதும் இல்லை, போதித்ததும் இல்லை. அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வணங்குங்கள், அவனுக்கு எதையும் இணையாக்காதீர்கள், அவனால் அனுப்பப்பட்ட தூதராகி என்னை பின்பற்றுங்கள் என்றுதான் மக்களிடத்திலே போதித்தார்கள். அனாதைகளுடைய சொத்துக்களை சூறையாடாது நீதமாக நடந்து கொள்ளுங்கள், பெண்களுடைய உரிமைகளை வழங்குங்கள், அன்றை வீட்டாருடன் அன்பாக அழகாக நடந்து கொள்ளுங்கள் என்ற மனிதநேய போதனைகளை தான் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். பலமுள்ளவன் பலகீனமானவனை அடக்குவதை அவர்கள் கண்டித்தார்கள். பெண்களுடைய உரிமைகளை பறிப்பதை கண்டித்தார்கள். சொத்துரிமைகள் இல்லாமல் பாதிக்கப்படுகின்ற மக்களுக்காக குரல் கொடுத்தார்கள். இப்படி மனித முன்னேற்றத்துக்காக வேண்டியே அவர்களுடைய பிரசார பணியை அவர்கள் முன்னெடுத்தார்கள். இந்த எல்லா பிரசாரமும் அல்லாஹ்வினால் அருளப்பட்ட வஹி என்கின்ற இறை கட்டளை பிரகாரம்தான் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கள் மத்தியிலே போதனை செய்தார்கள். ஆனாலும் அல்லாஹை வணங்குவதை விட்டுவிட்டு மக்கள் அவர்களாக அவர்களுடைய சிந்தனைக்கு ஏற்ப உருவாக்கி கொண்ட கடவுள் கொள்கைகளை அவர்கள் சிலைகளாக வடித்து அந்த கடவுள்களையே தங்களுடைய கடவுள்களாக மாற்றிக்கொண்டார்கள். மக்காவிலே அமைந்திருக்கின்ற புனித காபத்துல்லா ஆலயம், அந்த ஆலயம் அல்லாஹ் ஒருவன் மட்டுமே வணங்கப்பட வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்டது. அதுவும் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களது புதல்வர் நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களாலும் உருவாக்கப்பட்டது, புனர் நிர்மாணம் செய்யப்பட்டதுதான் மக்கா என்கின்ற அந்த புனித ஆலயத்தில் ஊரிலே அமைந்திருக்கின்ற ஆலயம் காபத்துல்லா என்று நாம் சொல்கிறோம். இந்த காபத்துல்லாவிலே அல்லாஹ் மட்டுமே வணங்கப்பட வேண்டும் என்ற நிலைக்கு உருவாக்கப்பட்ட ஒரு இறை இல்லம். அந்த இல்லத்தில் எந்த சிலைகளும் இருந்ததில்லை, எந்த பெரியாருடைய பெயரிலும் அந்த இடத்துல சிலைகள் வைக்கப்பட்டதும் இல்லை. ஆனால் கால ஓட்டத்தில் மக்கள் அவர்கள் உருவாக்கி கொண்ட சித்தாந்தங்கள் கொள்கைகளின் அடிப்படையில் தூய்மையான அந்த இல்லத்துக்குள்ளே இவர்கள் கடவுள்களை சிலைகளாக வடித்து வணங்க ஆரம்பித்தார்கள், வைக்க ஆரம்பித்தார்கள். இதனைத்தான் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்கள் மத்தியிலே கண்டித்து சொன்னார்கள். உங்களுடைய நபி, ஆரம்ப நபி, இத்தபியு மில்லத்தை இப்ராஹிம் ஹனீஃபா என்று அல்லாஹும் குர்ஆனில் சொல்கிறான். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் போதித்த அந்த மார்க்கத்தை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். அவர் போதித்த மார்க்கத்தில் இந்த சிலைக்கு வணக்கம் என்பது எதுவுமே இல்லை. இந்த போதனையை தான் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கள் மத்தியிலே மீண்டும் சொன்னார்கள். ஆனால் இதற்கு பயங்கரமான எதிர்ப்புகள் அவர்களுக்கு எதிராக வந்தன. இந்த நேரத்தில் அவர்கள் கொலை செய்யப்பட வேண்டும் என்கின்ற அளவுக்கு எதிரிகள் காட்டமான நடவடிக்கைகளை எடுத்தார்கள். அது மட்டுமல்லாமல் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையே கொலை செய்ய வேண்டும் என்று சூழ்ச்சிகளும் தீட்டினார்கள். ஒரு சந்தர்ப்பத்திலே நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு களத்திலிருந்து, யுத்த களத்திலிருந்து திரும்பி வந்து ஒரு மரத்துக்கு கீழால் நிழல் பெறுவதற்காக அவர்கள் தூங்கினார்கள். அவர்களோடு வந்த ஏனைய தோழர்களும் நிழல் தரக்கூடிய இடங்களை தேடி போய் அந்தந்த இடங்களிலே அவர்கள் அமர்ந்து கொண்டார்கள், ஓய்வெடுத்தார்கள். ஒரு இடத்திலே நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும் ஒரு மரத்துக்கு கீழால் ஓய்வெடுப்பதற்காக வந்தார்கள். அவர்களிடமிருந்த வாளை அவர்கள் மரத்திலே கொழுகி விட்டார்கள். அந்த இடத்திலே அவர்கள் தூங்கி ஓய்வெடுத்து கொண்டிருக்கிறார்கள். திடீரென்று வந்த ஒரு எதிரி நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாளை மரத்திலிருந்து எடுத்து உருவி நபிகளாரை கொல்வதற்காக அந்த வாளை அவன் ஓங்குகின்ற நேரத்திலே நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண் விழித்தார்கள். அப்போது அந்த மனிதர் கேட்கிறார், அந்த எதிரி கேட்கிறார், முஹம்மதே, இப்போது நானும் நீரும் தான் தனியாக இந்த இடத்துல இருக்கிறோம், உன்னை காப்பாற்ற யாருமே இல்லை, என்னிடத்திலிருந்து உன்னை காப்பாற்றுபவர் யார் என்று அவன் வீரத்தோடு நின்றவனாக கேட்கிறான். அப்போது நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமைதியாக அதே நேரம் உறுதியாக சொன்னார்கள், அல்லாஹ் என்னை காப்பாற்றுவான், அல்லாஹ் என்று சொன்னார்கள். இந்த வார்த்தையை கேட்ட எதிரியுடைய கை அப்படியே நடுங்கியது. அவன் உருவியிருந்த அந்த வாள் கீழே விழுந்து விடுகிறது. நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வாளை எடுத்து கேட்டார்கள், இப்போது உன்னை காப்பாற்றுவன் யார்? இந்த இடத்திலே நானும் நீயும் தவிர வேறு யாருமே இல்லை, உன்னை காப்பாற்றுவதற்கு உனையோடு உனக்கு துணையாக வந்தவர்கள் யாருமே இல்லை என்று ரசூலுல்லாஹ் அந்த மனிதனோடு உரையாடி கொண்டிருக்கின்ற போது நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தோழர்கள் இந்த செய்தியை அறிந்து உடனே அந்த இடத்துல ஒன்று கூடி விட்டார்கள். இப்போது ஒரு பிரமாண்டமான குழுவுக்கு முன்னால் அந்த எதிரி தனித்தவனாக நிற்கிறான். இப்போது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், உன்னை காப்பாற்றுபவன் யார் என்று கேட்ட நேரத்தில் அவனுக்கு தெரியும், இப்போது என்னை காப்பாற்ற யாரும் இல்லை, நான் முஹம்மது நபியை கொல்ல வந்தேன், ஆனால் நான் வசமாக மாட்டிக்கொண்டேன், இந்த இடத்திலிருந்து என்னை காப்பாற்றுவதற்கு யாரும் இல்லை, நானாக தற்காப்புக்காக போராடுவதற்கும் என்னால் முடியாத நிலையில் இருக்கிறது. எனவே அவன் சொன்னான், முஹம்மதே நீங்கள் நல்ல விதமாக நடந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார், நீ இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறாயா என்று அன்பான அழைப்பு விடுத்து கேட்டார்கள். அந்த மனிதன் சொன்னான், இல்லை நான் இஸ்லாத்தை ஏற்க மாட்டேன் என்று சொன்னான், ஆனால் நீங்கள் என்னோடு நல்ல விதமாக நடந்து கொள்ள வேண்டும் என்று நான் உங்களிடத்திலே கேட்டுக்கொள்கிறேன் என்று அந்த எதிரி சொன்னபோது நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவன் சொன்னதற்கு ஏற்ப நல்ல விதமாகத்தான் நடந்து கொண்டார்கள். யாரும் ஏசவும் இல்லை, யாரை ஏச விடவும் இல்லை, யார் அவனை எதிர்க்கவும் இல்லை, அவனை எதிர்த்து அடிப்பதற்கு யாரும் முற்படவும் இல்லை. ஏனென்றால் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கட்டளை வருகிற வரைத்தான் நபிகளாரும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தோழர்கள் எதிர்பார்த்திருந்தார்கள். அதே நேரத்தில் அந்த எதிரி ஒரு வாக்குறுதியை கொடுத்தார், முஹம்மதே உங்களுக்கு எதிராக படை திரட்டி வருகின்ற மக்களோடு நான் ஒரு காலமும் ஒன்று சேர மாட்டேன் என்று வாக்குறுதி உங்களுக்கு தருகிறேன், என்னை விடுதலை செய்து விடுங்கள் என்று அவன் கேட்டான். அப்போது நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த வார்த்தையும் மறுப்பேதும் சொல்லாமல் அவனை விட்டுவிடுங்கள், அவனை விட்டுவிடுங்கள் என்று சொல்லி அந்த எதிரி அவனுடைய போக்கிலே போக விட்டார்கள் என்ற செய்தியை தான் நாம் பார்க்கிறோம். இந்த மனிதன் நேராக தன்னுடைய சமூகத்தில் வந்து சொன்னான், நான் மனிதர்களே மிக கண்ணியமான ஒரு மனிதரிடத்திலிருந்து இப்போது உங்களிடத்தில் வந்து நிற்கிறேன் என்று அவன் சொல்கிறான். மனிதர்களே மிக கண்ணியமானவர் யார்? அவர்தான் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர் கொடுத்த மன்னிப்பின் காரணமாகத்தான், அவர் நடந்து கொண்ட மரியாதை கண்ணியமின் காரணமாகத்தான் நான் இன்றைக்கு உங்களிடத்தில் திரும்பி வந்து நிற்கிறேன் என்று அந்த மனிதன் அந்த கருத்துட்பட சொன்ன வார்த்தைகளை நாம் பார்க்கிறோம். இந்த அளவுக்கு நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னை கொல்ல வந்தவனை கூட எதிரியாக கணிக்காமல் நண்பனாக கணித்து மார்க்கத்தை அவன் புரிந்து கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்ப்போடு நடந்தாலும் கூட அவர் ஏற்கவில்லை என்பதற்காக எந்த பலவந்தமும் இல்லாமல் அவனை கொல்லாமல் அவனுடைய பாட்டிலே அவனுடைய பாதையிலே அவனை போக விட்டார்கள் என்ற செய்தியை தான் நாம் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வரலாற்றிலே முஸ்லீம் அல்லாத நண்பர்களோடு அவர்கள் நடந்து கொண்ட அந்த வாழ்க்கை முறையிலிருந்து நாம் பார்த்து கொள்கிறோம். அன்புக்குரியவர்களே, அதுபோல இன்னொரு சந்தர்ப்பத்திலே நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொல்ல வேண்டும் என்று ஒரு யூத பெண் உணவிலே நஞ்சூட்டி வந்து கொண்டு வந்து கொடுத்தாள். இது நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரியாது. அந்த பெண் முஹம்மது நபிக்கு விருந்து கொடுப்பதாக சொல்லி ஒரு ஆட்டை அறுத்து சமைத்து அந்த ஆற்றிலே நஞ்சை ஊட்டி கொண்டு வந்து நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்து விடுகிறாள். அவள் என்ன நினைக்கிறாள் என்றால், இந்த உணவை உண்டு முஹம்மது நபி அப்படியே செத்து போகவிட வேண்டும், இறந்து போகவிட வேண்டும் என்று அந்த பெண் விரும்பி கொண்டு வந்து கொடுக்கிறார். முஹம்மது நபியும் அவருடைய தோழர்களும் இருக்கின்ற அந்த சபையில் அந்த உணவு பரிமாறப்படுகிறது. இந்த உணவை ஆரம்பத்தில் எடுத்து நபிகளார் வாயில் வைக்கின்ற போது அதில் நச்சுத்தன்மையை அவர்கள் உணர்ந்து கொண்டார்கள். அப்போது அந்த பெண்ணிடத்தில் கேட்டார்கள், நீங்கள் ஏன் இந்த உணவுக்கு நஞ்சு ஊட்டினீர்கள் என்று கேட்டார்கள். அந்த பெண்மணி சொல்ல, அந்த யூதர்கள், அந்த பெண்ணோய் சார்ந்த யூதர்கள் எல்லோரும் வரவழைக்கப்பட்டு விசாரிக்கப்பட்டார்கள். நஞ்சு ஊட்டப்பட்டதன் இப்போது தெளிவாகிவிட்டது. எனவே அந்த யூத பெண்ணும் அந்த யூத பெண்ணோடு இருக்கின்ற யூதர்களும் அழைத்து வரப்பட்டு நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களிடத்தில் கேட்ட ஒரே ஒரு வார்த்தை தான், நீங்கள் ஏன் இந்த உணவிலே எங்களுக்கு நஞ்சூட்டி தந்தீர்கள் என்று கேட்டார்கள். அப்போது அந்த பெண்மணி அந்த வந்த யூதர்கள் எல்லோரும் சொன்ன ஒரு வார்த்தை, முஹம்மதே நீங்கள் பொய்யனாக இருந்தால், அல்லாஹ்வுடைய தூதர் இல்லாமல் ஒரு சாதாரண மனிதன் ஒரு பொய்யன் என்று இருந்தால், உணவிலே நஞ்சூட்டி தந்திருக்கிறோம், அந்த உணவை நீங்கள் சாப்பிட்டு இறந்து போய்விடுவீர்கள், அப்போது நாங்கள் நிம்மதியாக இந்த உலகத்தில் வாழ நிம்மதி அடைவோம் என்பதற்காக செய்தோம். அதே நேரம் நீங்கள் நபியாக இருந்தீர்கள் என்றால் நாங்கள் ஊட்டிய நஞ்சு உங்களுக்கு எந்த தீங்கும் தராது என்பதற்காக நாங்கள் செய்தோம் என்று சொன்னார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, எவ்வளவு பெரிய ஒரு கொடுமையை இந்த யூதர் கூட்டம் செய்தது என்று நீங்கள் சிந்தித்து பாருங்கள். திட்டமிட்ட அடிப்படையில் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக நஞ்சூட்டி கொடுத்த அந்த உணவுக்கு அவர்கள் சொன்ன காரணங்கள் என்ன என்பதை பாருங்கள். அப்படி இருந்தும் கூட நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் கொல்ல வேண்டும் என்று தன்னை கொல்ல வேண்டும் என்று அவர்கள் திட்டம் போட்டு வந்து உணவிலே நஞ்சூட்டி தந்தாலும் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்மணியை மன்னித்து விட்டார்கள், அந்த பெண்மணிக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கவில்லை என்பதை தான் நாம் வரலாற்றிலே ஹதீஸ்களிலே பார்க்கிறோம். தனக்கு நஞ்சூட்டி அந்த பெண்ணை கூட அவர்கள் மன்னித்து விட்டார்கள். ஆனால் மதீனாவிலே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு வாழ்கின்ற ஒரு சமூகமாக யூதர்கள் வாழ்ந்தார்கள், யூதர்களோடு நட்புறவுகளை மேற்கொண்டிருந்தார்கள். அப்படி இருந்தும் கூட அந்த பெண் நபிகளார் கொல்லப்பட வேண்டும் என்பதற்காக நஞ்சூட்டி கொடுத்தும் தன்னை கொல்ல வந்த அந்த பெண்ணை கூட அவர்கள் மன்னித்து அனுப்பி வைத்தார்கள் என்ற செய்தியை நாம் பார்க்கிறோம். எனவேதான் உலகத்துக்கு அல்லாஹ் அருட்கொடையாக அனுப்பி வைத்த இறுதி நபியுடைய இந்த வாழ்க்கை குறிப்புகள் எல்லாம் முஸ்லீம் அல்லாத நண்பர்களோடும் அவர்கள் மிக அன்பாகத்தான் நடந்தார்கள், பாசத்துடன் நடந்தார்கள், இரக்கத்தோடு நடந்தார்களே தவிர இந்த எதிரிகளே, இவர்கள் எல்லோரும் எதிரிகளே என்ற நோக்கத்தோடு அவர்களை பார்க்காமல் இவர்களும் அல்லாஹுடைய படைப்புகள் தானே, அவர்கள் இந்த மார்க்கத்தை ஏற்கத்தானே வேண்டும், சிந்திக்கத்தானே வேண்டும், அவர்கள் முஸ்லீம்களாக வாழ்ந்து சுவனத்தை அடைய வேண்டுமே என்ற அந்த இலட்சியத்தோடு சிந்தனையோடு தான் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மக்களோடு நட்புறவோடு வாழ்ந்தார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம். எனவே இந்த நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய நட்புறவு பற்றி நிறையவே சான்றுகள் நமக்கு கிடைக்கின்றன. நாம் அவைகள் ஒவ்வொன்றாக பார்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். மீண்டும் சந்திப்போம். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.